ರಾಜಮೋಹಿನೀ ಸುಗರಾಗ ದೇವಿನೀ ರಾಜಮೋಹಿನೀ ಸುಗರಾಗ ದೇವಿನೀ ಮದುತ್ತೇನೆ ಕೂಡಂಗಳ್ ಇಡೆಮೇ ಸುಮಂದು ಪೋಗುಂ ರಾಜಮೋಹಿನೀ ಸುಗರಾಗ ದೇವಿನೀ சொன்னது காதல் கண்ணில் தூக்கம் இல்லை கவிஞர் சொன்னது இரு கண்ணில் உன் பேரை எழுதி பார்க்கிறேன் உறங்காமல் இருந்தாலும் கனவு காண்கிறேன் எந்த நாளும் எந்த ஜீவன் நீயே ராஜராஜனே நீ எந்த ஜீவனே இதயம் துடிக்கும் இசையில் சுருதி சேர்க்கும் ராஜராஜனே நீ கொண்டு போகும் பெண்மை என்னை மீறி போகுமா வேகமாக போகும் மேகம் வானம் தாண்டி போகுமா மடி மீது தலை வைத்து மயங்க போகிறேன் விழியோடு இமை வைத்து உறங்க போகிறேன் அள்ளி கொண்ட பின்பு என்னை அள்ளி தந்த பின்பு பிரிவேது ராஜமோகினி சுகராக தேவினி ராஜமோகினி சுகராக தேவினி ராகதே